ஊரோரமா ஆத்து பக்கம் தென்னந்தோப்பு, தோப்போரமா இந்த பக்கம் குருவிக்கூடு. அட ஊரோரமா ஆத்து பக்கம் தென்னந்தோப்பு, தோப்போரமா இந்த பக்கம் குருவிக்கூடு. ஆண் குருவிதான் இறைய தேடி போயிருந்தது, பெண் குருவிதான் கூட்டுக்குள்ளே காத்திருந்தது. கிட்ட தேடி ஆண் குருவிதான் வந்து சேர்ந்தது, கூட்டுக்குள்ளே குருவி ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து ஊரோரமா ஆத்து பக்கம் தென்னந்தோப்பு, தோப்போரமா இந்த பக்கம் குருவிக்கூடு. ஜும் ஜும்கு ஜும் ஜும்கு ஜும்கு ஜும் ஜும்கு ஜும் ஜும் ஜும்கு ஜும் ஜும்கு ஜும்கு ஜும் ஜும்கு ஜும் அங்கே தின முத்தம் இட சத்தம் வருது, இங்கே அது வந்தால் பெரும் குத்தம் வருது. அங்கே ஒரு பெட்டை பல முட்டை இடுது, இங்கே பல பெட்டை விரல் பட்டால் சுடுது. கேட்டு கூச்சல்கள் போட்டு பில்லாட்டம் வர பாளே. நாள்தோறுமே உறவை காட்டும் பண்பாடிடும் குருவி கூட்டம் சும் சும் குஜும் சுங்கு சும் சும் குஜும் சும் சும் குஜும் சுங்கு சும் சும் குஜும். ஊரோரமா ஆத்து பக்கம் தென்னந்தோப்பு, தோப்போரமா இந்த பக்கம் குருவி கூடு. தென்னந்தோப்பு தோப்போரமா இந்த பக்கம் குருவி கூடு. ஆண் குருவிதான் இறைய தேடி போயிருந்தது, பெண் குருவிதான் கூட்டுக்குள்ள காத்திருந்தது. விட்ட தேடி ஆண் குருவிதான் வந்து சேர்ந்தது, கூட்டுக்குள்ளே குருவி ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும். அங்கே ஒரு சொர்க்கம் அது இங்கே வருமோ, இங்கே பல வர்க்கம் இது இன்பம் தருமோ. எல்லாம் ஒரு சொந்தம் என எண்ணும் பறவை, அம்மாடி வேண்டாம் கல்யாண வாழ்க்கை நம்மாலே ஆகாது. நாம் தான் ஒரு பறவை கூட்டம் நாள்தோறுமே ஆட்டம் பாட்டம் பா. சும் சும் குஜும் சுங்கு சும் சும் குஜும் சும் சும் குஜும் சுங்கு சும் சும் குஜும். ஊரோரமா ஆத்து பக்கம் தென்னந்தோப்பு, தோப்போரமா இந்த பக்கம் குருவி கூடு. அடடட ஊரோரமா ஆத்து பக்கம் தென்னந்தோப்பு, தோப்போரமா இந்த பக்கம் குருவி கூடு. அங்குருவிதான் இறைய தேடி போயிருந்தது, பெண் குருவிதான் கூட்டுக்குள்ள காத்திருந்தது. விட்ட தேடி ஆண் குருவிதான் வந்து சேர்ந்தது, கூட்டுக்குள்ளே குருவி ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும் ஜும